So happy to be here. எங்க மத்தியில் இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. We have a ministry. எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் அங்கே கொடுத்திருக்கிறார். And it's all about love. அதனுடைய பெயரே அல்லது ஆழங்களே அன்பு. We believe that without love, the love of the Father. பிதாவின் அன்பு இல்லாமல் it is impossible to draw people to Jesus. இயேசுவின் இடத்திலே ஜனங்களை கொண்டு வருவது கடினம் அன்பில்லாமல் இருந்தால். We are to love one another the way he loved us. ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வண்ணமாய் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம். And we are to call the best out. நாம் இருக்கிறதிலேயே கெட்ட காரியங்கள் பின்னால போகாம நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்காக. That is what Jesus does for us. அது தான் இயேசு நம் உள்ளத்திலே செய்கிறார். And that's what we are to do for one another. நாமும் ஒருவருக்கொருவர் அப்படியே ஊழியம் செய்ய வேண்டும். That's why we did what the Lord showed me this morning. That's why we did this. நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்கள் மத்தியிலே காலையிலே செய்தேன். Because the Bible says we will have trials. உலகத்திலே உங்களுக்கு என்ன இருக்கும்? உபத்திரம் உண்டு என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. But the Lord says, "Do not fear." ஆனால் பயப்பட வேண்டாம். Do not fear. பயப்பட வேண்டாம். 365 times the Bible says. 365 முறை என்ன சொல்லுது பைபிள் தெரியுமா? பயப்பட வேண்டாம். பயப்படாதே என்று சொல்லுகிறது. One for every day. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 365 days a year? 365 நாள் உலகத்துல நாட்கள் இருந்தால் 365 times in the Bible. அதபோல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பயப்படாத என்று 365 முறை சொல்லப்படுகிறது. Amen. Do not fear. பயப்படாதே. We do this type of prayer tunnel. இவங்க இந்த விதமான ஜெப இந்த டனல் தமிழ்ல தமிழ் என்ன பேரு? குகையா? குகை. இந்த குகையை because the word of God says to daily bear one another's burden. ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய பாரத்தை சுமந்து போங்கன் பைபிள்ல சொல்லுது. ஒருத்தருடைய பாரத்தை சுமந்து லகுவாக்குங்கள். Amen. Amen. Some people won't share their struggles. சில பேர் தங்களுக்குள்ள பயங்கர கஷ்டத்தின் மத்தியில போனாலும் தங்களுக்கே வெச்சிட்டு தாங்களே சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். When we do a prayer line like this. ஆனா இப்படி ஜெபம் பண்ணும்போது we are blessing them avangala aashirvadikkumbodhu with the increase from the father deva vallamai avangal mele adhigarikkumbadiya jebikkrom in the name of jesus yesuvin naamathile jebikkumbodhu to help their spirit man be built up avargalude aavikkuriya manushin kattapatti elumburthukkaga oru aandavar avangala elupugirar this is part of living idu than as a family of god devude kudumbamai vaalakkudiya vali idu than nalla vali aanda therinjikonda vali as kingdom people naam devude rajyathin puttrargala irukrom there's a very very important thing when we are worshiping the lord aandavara aaradhikkumbodhu oru mukkiyamaana kaaryam nadakkirathu scripture is very clear veda vasanathil sollapadugirathu paakumbodhu in acts 13 apostle 13 thirupom yeah in john chapter 4 yovan 4th adhigarathila and the whole book of hebrews எபிரேய புத்தகத்தில் முழுவதுமா நீங்க பார்த்தீர்கள் என்றால் that worshiping as a kingdom priest அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனாய் நம்மை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் is both the worship unto him ஆண்டவரை முதலாவது ஆராதிக்கிறோம் and the receiving from him அடுத்து அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் because god is relational ஆண்டவர் எப்பர்பட்டவர் தெரியுமா உறவு படி உறவோட நம்மோட ஐக்கியப்பட விரும்புகிறவர் and he always has something new ஆண்டவர் புதிய காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் to share with us உங்களோட என்னோட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் so we must both pray in tongues and sing unto the lord தயவு செய்து கவனிங்க அந்ய பாஷையில பாடி ஆண்டவர் ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் and learn to be still and silenath and samathil amaidhiya irukku andar pesudhu kekka vendum kaadhile quiet andar samathil amaidhiya irukka vendum and have the scriptures open vasanathai therandhu andarude vasanathai paaka vendum and wait for the lord to speak andar melliya sathathoda nammude pesra andha kurala neenga velagikolla vendum communion with God devanode nam pesugira inda uravanadu is a daily thing thanandorum irukka vendum Jesus is our daily bread aandavar than namak thanandorum appama irukkar namai poshikira appam anudinam yesappa He's the living water avar than jeevanulla nadi alladhu thanneer He said come to me all you who are weary en barthapattu barasumakkravargale neengal ellar ennadathil vaarungal all of you heavy laden people barthapattu kashtapadugiravargale ennadathil vaanga come to me and drink ennadathil vande thanneerai parugunga aandar alaikkirar And there you will find rest andha edathile than amaidhi ilaipaarudal It is so important to see throughout scripture vasanathil mulluvadhuma aandavar enna solugirar that when we gather together in one accord aandavude samuthil urmanapattu nam koodumbodhu and seek first the kingdom of god mudhalavude avude rajyathai thedumbodhu and know that all the rest will be added ellam kooti kudukka padum ellam kedaikkum endra aandavar solugirar 6:33 la matthayil amen amen ராமன் சொல்லுங்க okay அப்பப்ப ஆமென் சொல்லிட்டே இருங்க பிள்ளைங்க thank you I want to talk a little bit about acts chapter 13 13 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம் அப்போஸ்தலர் and this is the early church இதுதான் முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப சபை in antioch that is antiochia பட்டணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை அந்த அன்னியர்களுக்காக so you'll be in verses 1 and 2 1 2 லே திருப்பி போகிறோம் Yeah. And this is the meeting where Paul and Barnabas Paulum Barnabavum ஊழியத்தை ஆரம்பிக்கிறவர் இடம் will be commissioned இந்த இடத்துல தான் அவர்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் and they will take John Mark with them மார்க் என்று சொல்லப்பட்ட வாலிபனை கூட்டி கொண்டு போகிறார்கள் on their first ministry முதல் ஊழிய அந்த ட்ரிப்ல போகிறார்கள் So do you want to just read it to them it's Acts 13:1-2 that would be great ரெண்டு பேரும் வாசிங்க அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருடைய ஆராதனை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் ஆமென் எஸ் So verse 1 says that a number of prophets and teachers are gathered அங்கே போத அதாவது தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கூடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் முதலாம் வசனத்தில் And from among the prophets and the teachers தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கூடியிருக்கிற வேளையில The Holy Spirit proclaimed the assignment of two of them பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக ரெண்டு பேருக்கு அங்கே உரைக்கிறது என்னவென்றால் The word says that they are seeking the Lord அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில fasting and praying எப்படி ஆராதித்தார்கள் இந்த சபையில் என்றால் உபவாசத்தோட ஜெபத்தோட ஆண்டவர் காத்திருந்தார்கள் they are fasting and praying because they need wisdom அவர்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஞானம் தேவையா இருந்தபடியால் அவர்கள் உபவாசம் பண்ணி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் they need the strength of the lord for what's ahead ஆண்டவருடைய ஊழியத்திலே முன்னே என்ன இருக்கிறதோ அதை செய்ய தேவ பலன் அவங்களுக்கு தேவையா இருந்தபடியால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார்கள் I feel that the mention of prophets and teachers here is very significant. நல்லா கவனிங்க ரெண்டு காரியத்தை ஊழியத்தில் இருக்கிற ரெண்டு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துறார் போதகர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அஞ்சு ஊழியத்தில் ரெண்டு சொல்லப்படுகிறது. Jesus always spoke the word of God along Go ahead, finish. Jesus always spoke the word of God along with the demonstration of power and authority. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அந்த பிரசங்கத்தோட கூட அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன through the revelation of the holy spirit வெளிப்படுத்தல் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் he did not do one thing without the other thing ஒன்னு செய்து இன்னொன்னு செய்யாம விடல 1 Corinthians 4:20 1 Corinthians 4:20ல திருப்பி வாசிக்கும்போது says for the kingdom of god is not a matter of talk but of power. நா 1 கொரிந்தியர் 4:20ல என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. எல்ல எப்படி இருக்கு? பெலத்திலே. Prophecy and teaching are foundational to the evangelism Jesus modeled. இயேசுப்பா செய்த ஊழியத்துல ஒரு சரியான மாடல் என்னவென்றால் தீர்க்க தரிசனமும் போதகமும் இருந்தது இயேசுப்பாவுடைய ஊழியத்துல. So it makes more sense when you look at Acts 13. 13ஆம் அதிகார அப்போஸ்தலர்கள் நாம் வாசிக்கும் பொழுது that God would commission the first evangelistic mission from among these teachers and prophets. இங்கே ஐந்து விதமான ஊழியக்காரர்கள் கூடி இருந்தாலும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் கர்த்தர் எப்படி பிரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். We know that Ephesians 4:11 and 12 நமக்கு தெரிஞ்ச வண்ணமாக எபேசியர் 4:11ல ஐந்து விதமான ஊழியத்தை சொல்லுகிறது அல்லவா? Explains the gifts that Christ gave to the church. சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஐந்து ஊழியங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். The gifts he gave were that some would be apostles. அங்கே 11ல சொல்லுகிறது அல்லது in Tamil is 13 அவர் சிலரை 13ஆம் வசனம் அவர் சிலரை என்ன செய்தாராம் அப்போஸ்தலராகவும் எஸ் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஐந்து விதமான ஊழியத்தை அங்கே ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். Because 1 Corinthians 12 says we are all one spirit. என்ன சொல்லுகிறது என்றால் நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் உண்டு, ஒரே ஆவியில் இருக்கிறோம் நாம், தனிப்பட்ட வித்தியாசமான ஆவி அல்ல. I believe that as followers of Christ, இயேசுவின் சீஷர்களாகிய நாம், we all operate in the fivefold ministry. ஐந்து ஊழியங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு மாத்திரமே இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். Because the great commission of Jesus Christ Yesuvin and the periya nama kodutha and kattalaiyile paarkumbolude calls us to unify yeah. to shepherd and to strengthen the bride sabaiyai urthumayaaki meipana pola paadukaathu avargalukku bodhithu nadakka vendum endru nama ellarai aandavar alaikkirar. The way we do that is through the fivefold ministry. இது எப்படி சபையை வளக்க முடியும் என்றால் ஐந்து விதமான ஊழியம் சபையிலே காணப்படும்போது. So some may hold an office of one of those. ஐந்து ஊழியத்திலே ஒருவேளை ஒருவருக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். And some may move in a greater anointing in one office than the other. சில பேருக்கு ரெண்டு கூட கொடுத்திருப்பார் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி. It is both the prophecy and the teaching of the word inge paarkira vannamaga bodhikkira andha varramum theerkadarsana varramum ange kaanapadugirad paarkrom that invites the experience of the Holy Spirit ippozhudhu indha rendu varrangalum parishuddhaanivayanavar ange sabaiyile asaivaadumbadiyaga alaikkapadugirar and it is only through that we have the revelation parishuddhaavyanavar theerkadarsathin moolamaga ange idaipadumbodhu velippaadugal sabaiyile varum God's perspective தேவனுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். Turn in your Bibles 1 Corinthians 1 கொரிந்தியர் 4 நாலாம் அதிகாரத்துக்கு திருப்புவோமா? And then if they want to Which read one? 1 Corinthians 2:4. Ah sorry. 1 கொரிந்தியர் 2:4 மணிக்கணும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. Yes. There yeah she read it. So this verse is very clear that faith can never rest on mankind's wisdom. நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாசமானது மனுஷனுடைய ஞானத்திலே நிற்காது. இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. It must be the wisdom and revelation from Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுகிற பலத்திலே தான், பரிசுத்த ஆவியினாலே அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படுகிறது. And the power and authority of Jesus Christ. அந்த இடத்திலே தான் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே வெளிப்படுகிறது. Jesus said very clearly we hear his voice. இயேசுப்பா என்ன சொன்னார்? தேவனுடைய சப்தத்தை நம்மால கேட்க முடியும். John 10:27 my sheep hear my voice. என்னுடைய ஆடுகள் யோவான் 10:27 சொல்கிறது போல் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். So when we go back to our story in Antioch in Acts 13 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நாம் திருப்பி கடந்து போனால் கவனிப்போம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். We see go ahead அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். Yes. They are worshiping as priests. நல்லா கவனிங்க. ஆராதனை செய்யும்போது தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பதை பார்க்கலாம். ஆராதிக்கும்போது. In prayer and in fasting. ஜெபம் உபவாசம் ரெண்டு ஆண்டசமத்துல வரும்போது. The word worshiping in Greek in this இங்க ஆராதனை என்று சொல்லும்போது அந்த கிரேக்க பதத்திலே பார்க்கும் பொழுது it can be translating serving the Lord. எப்படி அது மொழிபெயர்க்கப்படுகிற ஆராதனை என்பது என்றால் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள், தேவனுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. But more translations use the word worshiping. அநேக மொழிபெயர்ப்பில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள் என்று தமிழில் சொல்கிறது. In Tamil it says worship. Worship. In most translations it says worship. ஆமா. Yes. Because worship shows the experience of the presence of God. Worship, ஆராதனை பண்ணும்போது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. And the declaration of the power of the word. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை மகிமையாய் வெளிப்படும். ராமி சொல்லமா? This word worship. இந்த வார்த்தை ஆராதனை comes from the old English word worship. பழைய ஆங்கிலத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. வேர்த் என்று சொன்னால் வர்ஷிப்பை அதை ரெண்டா பிரித்தால் வேர்த் என்று பாதி சொல்லப்படும். அப்படி என்றால் நீங்கள் தகுதி உள்ளவர்கள். The actual word worship means to ascribe worth or value to someone. நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய ஆராதனைக்கு தகுதி உள்ளவர் பாத்திரம் அவர் என்று அவரை நீங்க துதிக்கிறீங்க. We are actually declaring the worthiness. ஆண்டவரே, the worthiness of God. தேவனே, நீர் மகிமை நிறைந்த ஒரு மகத்துவம் உள்ளவர் என்று ஆராதிக்கிறோம். Every time we worship. அவரை ஆராதிக்கும்போதெல்லாம் அவர் தகுதி உள்ள பாத்திரம். ஆண்டவரே, நீர் பாத்திரரே என்று பாடுகிறோம். We say to you, God. நீர் ஆண்டவரே. Only you are worthy. இயேசுப்பா மாத்திரம் எங்களுடைய ஆராதனைக்கு தகுதி உள்ளவர் என்று பாடுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லமா? You are the God of all time. நீர் தான் என்றும் உள்ள தேவன். The God who was and is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன் நீர். ஹalleluya. Only you, God. நீர் ஒருவர்தான் பாத்திரர். இயேசுவின் நாமத்திலே. When we ascribe worth to the Lord with worship. Worship, ஆராதனை என்று ஆராதிக்கும்போது அவர் தகுதி உள்ளவர் என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறீர்கள். We are reflecting on the great value of God. தேவனுடைய மகத்துவத்தை நினைத்து ஆண்டவரை புகழ வருகிறீர்கள். The great beauty of God. அவருடைய ஆவி பரிசுத்த அலங்காரத்தை பார்க்க வருகிறோம். And the unmatched character of God. அவரை போல உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம். Hallelujah. This is true worship. இதுதான் உண்மையான ஆராதனை. This is a lifestyle. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். அனுதினமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். And John chapter 4 நாலாம் அதிகாரம் யோவானிலே பார்க்கும் பொழுது verses 23 and 24 shows us what a lifestyle is. 23 24 அங்க யோவானிலே என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும் பொழுது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் Yes. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். Yes. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். ஆவியான ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் Yes. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Amen. Yes. Amen. In spirit and in truth. அவரை தொழுது கொள்ளும்போது ஆவியோடும் In spirit. உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். When we worship unto the Lord. நம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது In the act of both giving and receiving. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு ஆராதனை கொடுக்கும்போது அவருக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அவர் கொடுக்கிறோம் எதுவோ கொடுக்கும்போது அவரிடத்தில் ஆசீர்வாதம் திரும்பி வருகிறது. நாம் பெற்றுக்கொள்கிறோம். We are his holy temple. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லமா? ஆமென். We house the spirit of the living God. Namakkule deva aaviyanavar vasam pannugirar. Amen. We can only change the world. Words, world. World. We can only change the world. Change the world or the world? The world. The our surroundings. Okay. We can only change Nammudiya suttile irukkira nammudi ulagamaginda andha soolnilaiyai nam aandavar aaradhikkumbodhu adu maarugirathu. Through the revelation of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாடுதிலே உங்க வாழ்க்கை உங்க வீடெல்லாம் மாறுகிறது என்று சொல்லுகிறாங்க. Hallelujah. Hallelujah. Yes. We cannot have the revelation of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாடுதல் நமக்கு இருக்காது எப்பொழுது என்றால் without a lifestyle of worship. நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தினந்தோறும் வாழ்ந்தால் தேவ மகிமையை தினந்தோறும் நம்மால காண முடியும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். Jesus said, I'm the daily bread. Every day. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரத்தில் யோவான், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஒரு அலையில சொல்லாமா? அப்பா fresh manna, புதிய மன்னா, வானத்திலிருந்து இறங்குற புதிய மன்னா. Praise the Lord. Praise God. Amen. This worship comes from our hearts. இந்த ஆராதனை எங்க இருந்து வரணும் தெரியுமா? உதட்டிலிருந்து மாத்திரம் இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Hallelujah. After we make a decision with our mind. நாம் முதலாவது நல்ல கவனிங்க, ஆராதனை பண்ணும்போது எந்த உணர்ச்சி இருக்காது. ஆனா நீங்க மைண்ட்ல உங்க தலையில நான் இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிப்பேன் அப்படி ஒரு தீர்மானம் பண்ண உடனே உள்ளத்திலிருந்து ஆராதனை எழும்பி வரும். Praise the Lord. Praise the Lord. We have to be obedient in the mind first. முதலாவது உங்க ஞானத்துல புத்தி உள்ள ஞானத்துல ஆண்டவரை நான் இந்த இடத்துல வந்தது காரணம் தொழுது கொள்ள என்று தீர்மானம் பண்ண உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். Praise God. The Lord shows us in his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் சொல்லுகிறார், kingdom people are worshipers. தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். When you worship the Lord with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது you are magnifying his greatness. தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? பெரிதாக ஆண்டவரை புகழ்கிறீர்கள். Your heart is built to magnify. உங்களுடைய இதயத்திலே தேவன் நம்முடைய இதயத்தை கொடுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஒரு இதயம். If you are not magnifying God. தேவனை நீ மகிமைப்படுத்தவில்லை என்றால் you will magnify something else. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துற இடத்துல வேற ஒரு காரியம் வந்து உட்கார்ந்து அதை நீங்க புகழ்ந்து கொண்டிருப்பீங்க. தேவனை புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Those things are worry, magnifying worry. முதலாவது அநேக பேர் எதை தெரியுமா உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க? தங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலை, fear, பயம். நான் எவ்வளவு எனக்கு எவ்வளவு பயம் இருக்குது தெரியுமா? அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க எங்க போனாலும். Doubt. சில பேர் சந்தேகத்தை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. Anger. சில பேர் ரொம்ப கோபமா கதைப்பாங்க. Rejection. சில பேர் என்னை யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, இந்த சபையில என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை, எப்ப பாரு இந்த குறைபாடுலயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. So many things. அநேக காரியங்கள். நீ தேவனை மகிமைப்படுத்தாம போது மற்ற காரியங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை பிடித்து அது உங்களுடைய பார்வையில உயர்ந்திருக்கும். This is the last story I want to say. இன்னொரு கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். In the midst of doubt and fear and worry. நல்லா கவனிங்க, இந்த மூணு காரியங்கள் சொந்தக்கார் மாதிரி வரும். முதலாவது சந்தேகம், இரண்டாவது கவலை, மூன்றாவது பயம். இது மூணு ஒன்னா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. You can choose to worship. நீங்க அந்த நேரத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால் when David's army was rejected. When David in the Bible's whole army was rejected. தாவீதுடைய பட்டாளம் அவர்கள் போய் கொண்டிருக்கும்போது அவங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஒரு நேரத்தில் நடந்தது. Their camp was plundered and their wives and children were stolen. In Ziklag. Okay. Ziklag என்று சொல்லப்பட்ட இடத்துல ஞாபகம் இருக்கா? உன்ன ராஜாவாகாத நேரத்தில் அவனுடைய பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையெல்லாம் பெலிஸ்தீர் வந்து என்ன பண்ணிட்டான்? தூக்கிட்டு ஓடிட்டான். தனியா 400 பேர் நிக்கிறாங்க. அப்ப தாவீது பயந்து போய் சோர்ந்து நிக்கிற நேரத்துல and then his army turns against him. சொந்த அவனுக்கு கீழே இருக்கிற ஆர்மி என்னது? பட்டாளமே. எங்க பிள்ளைங்களெல்லாம் பறி கொடுத்தாச்சு, குடும்பம் எல்லாம் போச்சு. டேய் தலைவா, உன்னால தான் தாவீது குரோதமா எழும்பி கல்லறி ஆரம்பித்த யோசிக்கிறாங்க. கல்லறிஞ்சி இவளை கொண்ணணும். யாரு? தாவீதியே, தலைவனே. What does David choose to do? அந்த நேரத்துல தாவீது என்ன செய்தான் சொல்லுங்க? தன்னை worship, தேவனை ஆராதித்தான், தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா! ஆண்டவரை அந்த நேரத்துல அவன் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா! Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Because David chose to worship. அந்த நேரத்துல அவன் எப்படி திடப்படுத்திக் கொண்டிருப்பான்? ஆண்டவரை ஆராதித்திருப்பான். He came into alignment with God's plan. அவன் பிசாசு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் கைப்பிடித்த போது இவன் தேவனோட உறவு கொண்டான். And the hearts of his men were turned to God. உடனே கர்த்தர் அந்த மனிதர்கள் இவனுக்கு விரோதமா இருந்தவங்க இருதயத்தெல்லாம் தாவீது பக்கம் திருப்பி விட்டுட்டார். ஹல்லேலூயா சொல்லமா? Amen. When you choose to worship, நீங்க உங்க பிரச்சனையின் மத்தியிலே தேவனை ஆராதிக்கும் பொழுது all of those around you உங்களுக்கு சுத்தி இருக்கிறவர்களையும் are affected. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் கர்த்தர் உங்கள் பக்கமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். Last thing, when you live a lifestyle like this, அப்படி ஆண்டவரை தினந்தோறும் ஆராதிக்கிற தினந்தோறும் உனக்கு அன்றாட வாழ்க்கையா இருந்தால் the people around you உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் will be saved. உன் நிமித்தமாய் ரட்சிக்கப்படுவார்கள், மாற்றப்படுவார்கள். ஆமென். ஆமென் சொல்லுவோமா?